ஏ நிலவே, ஏ நிலவே, நான் உன்னை தொட உன்னை தொட உன்னை தொட விண்ணை அடைந்தேன். ஏ நிலவே, ஏ நிலவே, நீ விண்ணை விட்டு மண்ணை தொட்டு கடலுக்குள் போகுந்து விட்டாய். இமை மூட மறுத்து விட்டால் விழிகள் தூங்காது, இடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது. இதயம் கூட மௌனம் தாங்காது, உன் விழியிருப்பு விசையினிலே.